ஃபஸ்ட்டு லுக்கில் நான் தொலைஞ்சேன், நான் தொலைஞ்சேன், நான் தொலைஞ்சேன். போன உடன் டாவடிச்சேன், டாவடிச்சேன், டாவடிச்சேன். உள்ளங்கைய நான் பிடிச்சேன், பிடிச்ச கைய ஆதரிச்சேன். காதல் மலையில் இப்ப நான் நினைஞ்சேன், நான் நினைஞ்சேன், நான் நினைஞ்சேன். மொத்தமாக நான் கரைஞ்சேன், எனக்குள்ள நான் மறைஞ்சேன். ஈரத்துண்ட போல் கிழிஞ்சேன், மறுபடி டாவடி.